போறோம் கண்ணிலே மையே, யாரு வச்ச மையே இது, நான் வச்ச மையே, நீ முன்னாலே போனா நான் பின்னாலே வாரே, போனா நான் பின்னாலே. கருதமணி போட்ட பிள்ளை வந்த பிள்ளை கண்ணம்மா, இனி நான் தாண்டி ஓ புரிச பண்ணம்மா, சின்னடி முனியம்மா அருவச்சமை இது நாபச்சமை, நீ முன்னாலே போனா நான் பின்னாலே வாரேன், சின்னடி முனியம்மா கண்ணல மையே, குளிச்சாலும் அடங்காதே, புத்தால அருவியில குளிச்சாலும் அடங்காதே, அத்தானி உடம்பு சூடு கண்ணம்மா, நீ அருகில் வந்தா சிலு சிலுக்கோ பண்ணம்மா, என்னடி முனியம்மா உன் கண்ணுல மையே, யாரு பச்ச மையே இது நான் பச்ச மையே, நீ முன்னாலே போனா நான் பின்னாலே வர, கண்டாங்கி போட பகத்தி கை நிறைய கொசுபம் வச்சு, இடத்துல சோதரிய கண்ணம்மா, அது கொசுபமல்ல என் மனசு பொண்ணம்மா, கண்ணாடி முனியம்மா கண்ணுல மயி, அருவச்ச மயி இது நாபச்ச மயி, நீ முன்னால போனா நான் பின்னால வாரே, மழையில நனையும் போது மாந்த பில் ஒதுங்கும் போது, நல்லா உழைக்கும் போது கண்ணம்மா, உண்மை நீ நடுங்கலாமா பொண்ணம்மா, ரூபா தாரா உனக்கு தக்கம் தாரா, உதச்சிட்டு பாட்டி நம்ம உட பக்கம் போறோம், கருதமணி போட்ட பிள்ளை புள்ள கண்ணம்மா, தாண்டி ஓ புரிச பொண்ணம்மா, என்னடி முனியம்மா ஓ கண்ணுல மையே, யாரு வச்ச மையே இது நான் வச்ச மையே,